بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நபித்தோழர்களுடைய வரலாற்று தொடரிலே ஒரு சஹாபி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களை பற்றிய வரலாறு கிதாபுகளிலும் ஹதீஸ் கிரந்தங்களிலும் மிக அதிகமான அளவில் அவர்களை பற்றி பதிவு செய்யப்படாத காரணத்தினால் நமக்கு அவர்களை பற்றி தெரியக்கூடிய செய்திகள் மிக மிக குறைவே. ஆகவே அவர்களுடைய வரலாற்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் சினான் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். இந்த சினான் யார் என்றால், மக்காவாசியாக இவர் இருந்தாலும் கூட மக்காவிலே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாகவோ அல்லது மக்காவுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய வெளியூர் வாசியாக இல்லாமல் மக்காவிலிருந்து முதன் முதலாக வெளிநாட்டிற்கு சென்று வேலை புரியக்கூடிய ஒரு மனிதராக இந்த சினான் இருந்தார். வெளிநாடு என்றால் பாரசீக நாட்டினுடைய கவர்னராக இவர் இந்த சினான் என்பவர் வாழ்ந்து வந்தார். பாரசீக நாட்டினுடைய பாரசீக தேசத்தின் கவர்னர் என்பது அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவி. சாதாரண இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய கவர்னர்களே பார்க்கிறோம், ரொம்ப கம்பீரமா, ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப அவங்களுக்கு ஒரு தனி மாளிகை, கவர்னர் மாளிகை, ஒரு தனி மாளிகை, அவர்களுக்கு செக்யூரிட்டி என்று இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பார்க்கிறோம். ஆனா அவங்க எந்த ஆட்சி பவர்லாம் கிடையாது. ஆனா அந்த காலத்தில் சொன்னா ஒரு மாகாணத்தினுடைய கவர்னர் சொன்னா அவர் தான் அவருடைய ஆட்சியாளர். இன்னைக்கு மக்களாட்சிங்கிற பேர்ல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மந்திரிகள் வைக்கிறாங்க, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஜனாதிபதி ஆட்சி தான், அந்த ஜனாதிபதியினுடைய நேரடி ஒரு பிரதிநிதியாகத்தான் கவர்னர் இருப்பார். அந்த அடிப்படையில் பாரசீக தேசத்தினுடைய ஒரு கவர்னராக இவர் இருந்ததுனால செல்வ செழிப்பிற்கோ அல்லது அவருடைய ஆரம்பத்திற்கோ அல்லது அவருடைய புலோபலத்திற்கோ எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை இஸ்லாத்தை கொண்டு வந்து அன்னாருக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அது உஸ்மான் ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களுடைய ஜனாதிபதிகளுடைய கவர்னராக இருந்த சஹாபாக்கள் தான் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. ஆனால் அவருக்கு முன்னால ஐயாமுல் ஜாஹிலியாவிலும் அறியாமை காலத்தில் வாழ்ந்த கவர்னர்கள் எல்லா கவர்னர் மாதிரி மிகப்பெரிய ஆடம்பரத்தோடும் மிகப்பெரிய ஒரு படாபடாபத்தோடு வாழ்ந்து வந்தாங்க. அப்படி மிகப்பெரிய ஆடம்பரத்தோடு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து வந்தவர்கள் ஒருத்தர் தான் இந்த சினான் என்பவர். இது வந்து நான் சொல்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா அனுப்பப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், நூற்றாண்டுனா பல ஆண்டுகளுக்கு முன்னால். அப்ப இந்த சினான்ங்கிறவர் இந்த பாரசீக நாட்டினுடைய கவர்னரா இருந்து வர்றாரு. இவர் கவர்னரா இருக்கக்கூடிய பட்சத்தில் இவருடைய குழந்தை, இவருடைய மகன் யார் அப்படின்னு சொன்னா சுஹைப் என்பவர். இந்த சுஹைப் கவர்னர் வீட்டில் வளர்ற குழந்தை, அதனால நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரத்தோடவும் எந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்போடும் செல்வ செழிப்போடும் அந்த குழந்தை வளர்ந்துருக்குங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்ப அந்த சினானுடைய மகன் தான் யாரு, அந்த சுஹைப்ங்கிறவர். சுஹைப் கவர்னருடைய புள்ள, நல்ல வசதி வாய்ப்பா, சந்தோஷமா, ஏழை ஏழ்மைண்டாலே அல்ல வறுமைண்டாலே பசியின்றாலே பட்டினிண்டாலே என்னன்னு தெரியாம இவர் வாழ்ந்து வர்றாரு. வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சினான் மக்காவாசியாக இருந்தாலும் கூட இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஈராக் தேசத்தில் யூப்ரட்டிஸ் என்ற ஒரு நதி, இன்றைக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நதி யூப்ரட்டிஸ் நதி, அந்த யூப்ரட்டிஸ் நதியினுடைய ஓரத்திலே இவர் நல்ல அழகான ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகையில் தன்னுடைய மகளையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் இந்த சுஹைப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகனையும் அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் உள்ள அந்த மாளிகையில் தங்க வச்சிருக்காரு. இவர் வந்து பாரசீகத்தில் கவர்னரா இருக்கார். இப்படி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக கழிஞ்சுகிட்டு இருக்க நேரத்தில் பாரசீகத்தின் மீது ரோமானியருடைய படையெடுப்பு நடக்குது. இந்த ரோமானியர்கள் படையெடுக்க ஆரம்பிச்ச உடனேயே என்ன ஆகும், இந்த சினான் கொல்லப்பட்டு விடுகின்றார். அந்த ரோமானியர்களுடைய படையெடுப்பிலே அந்த பாரசீக நாட்டினுடைய கவர்னராக இருந்த சினான் கொல்லப்பட்டு விடுகின்றார். அந்த பாரசீக நாட்டினுடைய மக்களும் அவனுடைய குடிமக்கள் எல்லாரும் சிறை பிடிக்கப்படும் பொழுது இந்த சினானுடைய மனைவியும் மகனும், சுஹைப் என்ற மகனும் அவருடைய மனைவியும் கூட சிறை பிடிக்கப்பட்டு அடிமைகளாக இழுத்து போடப்படுறாங்க. அடிமைகளாக இழுத்து போனதுல இந்த தாய் மகனும் பிரிஞ்சிடறாங்க. சுஹைப் தனியா பிரிஞ்சிடறாரு, தாய் தனியா பிரிஞ்சிடறாரு, தாய் தனியா பிரிஞ்சிடறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த சினான் மகன் சுஹைப் என்பவர் அடிமையாக ஆக்கப்பட்டு கைதியா பிடிச்சிட்டு போகப்பட்டவர், பின்னா அடிமையா ஆக்கப்பட்டு மார்க்கெட்ல இவரை வித்துறாங்க, பஜார்ல இவர் அடிமையா வித்துறாங்க. அடிமையா வித்த பிறகு இந்த சுஹைப் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ரோமாபுரியில அடிமையாக வாழ்க்கை கழிக்கிறாரு. சென்னைய இளமை பருவத்துல ஒரு கவர்னர் வீட்டு பிள்ளையா வாழ்ந்தவரு, நல்ல ஒரு ஆடம்பரமா வசதி வாய்ப்பா வாழ்ந்தவரு, பின்னால அடிமையா ஆக்கப்பட்டு ரோமாபுரியிலே ரொம்ப காலமா வாழ்ந்தாரு. இவரு ரோமாபுரியிலே இருந்ததுனால, சிறு வயசுல இருந்ததுனால ரோமருடைய அந்த பாஷையும் கத்துக்கிட்டு ரோமருடைய அந்த கலாச்சாரத்திலேயே வாழ்ந்துட்டு வர்றாரு. வாழ்ந்து அவருக்கு மத்திய ஓரளவு ஒரு பருவ வயதை அடையும் பொழுது அவர் அந்த அடிமையா இருக்க கை மாற்றப்படுகிறார். அப்ப ஒருத்தர் இன்னொருத்தர விலைக்கு விற்கப்படுறாரு. இப்படி பல அடிமைகள் மத்தியில கை மாறி கடைசியில ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மக்காவில இருந்த ஒரு வியாபார கூட்டம் வருது. அந்த வியாபார கூட்டத்தில் அப்துல்லா இப்னு ஜுதான் என்ற ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி வர்றாரு. அந்த வியாபாரிக்கு இவர் விற்கப்படுறாரு. இந்த சுஹைப் என்பவர் விற்கப்படுறாரு. விற்கப்பட்டு இவர் மக்காவுக்கு வந்துறாரு. தன்னுடைய சொந்த தாய் நாடான மக்காவுக்கே வந்துறாரு. மக்காவுக்கே வந்தாலும் கூட இவர் சின்ன வயசுலேயே மக்காலும் போயிட்டதுனாலையும் அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலையும் அதே மாதிரி பாரசீக நாட்டு மக்களுக்கு மத்திய, ரோமாபுரி மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்ததுனால இவருக்கு அந்த அரபு மொழி அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி ரோமாபுரியுடைய மொழி நல்லா பேசுறாரு. இந்த சூழல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் ரோமாபுரியில் இருக்கும் பொழுது இவருடைய எஜமான், இவர் ரோமாபுரியில் ஒரு யூதனுக்கு அடிமையா இருக்கும் பொழுது இவருடைய எஜமான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு யூத அறிஞரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. யூதனுடைய பெரிய ஆலிமை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து அவர் இந்த மந்திர மாயம் பாக்கிறது, ஓதி பாக்கிறது, இந்த தல்சா மாத்திரை சொல்லுவாங்க நம்மளால, நல்ல பெரிய அஜத்து மாதிரி இருப்பாரு, ஓதி பாப்பாரு. அந்த ஆயத்தை எழுதி கொடுக்கறது, தல்சா மாத்திரை பாக்கிறது, உனக்கு அவன் சூனியம் வச்சிருக்கான், இவன் சூனியம் வச்சிருக்கான், உனக்கு அந்த சூனியத்தை எடுக்கிறது இவ்வளவு ரூபாய் செலவாகும், இந்த சூனியம் எடுக்கிறது இவ்வளவு ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி 10,000 செலவாகும், 15,000 செலவாகும் சொல்லி ஆயத்தை ஒரு இவங்க தாங்க வயிறு வளர்த்துப்பாங்க. அது அந்த காலத்துல நம்ம ஆளுநர் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, யூதர்களே இருந்தாங்க. அந்த யூதர்களுடைய அந்த தல்சை மாத்து பார்க்கக்கூடிய அந்த யூத ஜோசி என்ன பண்ண அப்படின்னா, பெரிய ஆலிம், பெரிய ஆலிம். நம்மால என்ன பண்ணுவாங்கடா, இந்த ஜோசியம் எல்லாம் பார்க்க கூடாதுங்க, இந்த மாதிரி சிகரு பாக்குறது, எழுதி பாக்குறது இதெல்லாம் கூடாது அப்படின்னா, என்ன நீங்க அப்படி சொல்றீங்க, உங்களை மாதிரி அஜித்தானே பாக்குறாங்க, உங்களை மாதிரி அஜித்தான் பாக்குறாங்க. அப்ப யாருன்னு பாக்குறது இல்ல, ஒரு தாடி வச்சு தப்பி போட்டா போதும் அவர் பெரிய அஜித், அவரு அவர் அரபில ஏதாவது எழுதி கொடுத்தவொன்னா அந்த தல்சை மாத்து தாயத்து மந்திரம் மாயம் இதெல்லாம் பாக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த யூதருடைய அறிஞர் ஒருத்தர் அந்த சுஹைபுடைய எஜமான் வீட்டுக்கு வர்றாரு. வந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு ஜோசியம் பார்த்து பேசிட்டு இருக்கும் பொழுது சொல்றாரு, இனி நம்முடைய பவர் எல்லாம் போக போதுங்க, நமக்கு இருக்கிற பவர் எல்லாம் இனி போக போகுது, இனி யூதருடைய ஆளுங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு பேசுறாரு. இவரு வீட்டுல பாவம் அடிமையா இருக்கிறாரு. அடிமையா இருக்கும் போது அவர் கேட்கிறாரு. அப்ப அவரு அவருடைய எஜமான் கேக்குறாரு, ஏங்க என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு உடனே, இல்ல இல்ல மக்கால வந்து மக்கான ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்ல நபி ஆகிரு ஜமான் வரப்போறாரு, கடைசி காலத்து நபி வரப்போறாரு. அப்படி அவர் வந்துட்டாருன்னா இது நமக்கு எல்லாம் மரியாதை இருக்காது. அவர் வந்து உண்மையான மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு, உண்மையான வேதத்தை மக்களுக்கு மத்தியில் ஓதி காட்ட ஆரம்பிச்சிருவாரு, அவருக்கு பின்னாடி மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நமக்கு என்ன ஆகாதுன்னு எந்த விதமான மதிப்பு மரியாதை இருக்காது. ஏன்னா ஒரிஜினல் சரங்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா டூப்ளிகேட் சரங்கு என்ன இருக்காதுங்க, என்ன இருக்காது, மரியாதை இருக்காது. ஒரிஜினல் சரக்கு டிமாண்டு, ஒரிஜினல் சரக்கு வந்து மக்களுக்கு மத்தியில் கிடைக்கல அப்படிங்கும் போதுதான் டூப்ளிகேட் சரக்கு என்ன ஆகும், தலைவிரிச்சு ஆடும். சொல்லுவாங்களா தமிழ்ல, இல்லாத ஊருக்கு என்னங்க கேள்விப்படுது இல்லையா, இல்லாத ஊருக்கு இழுப்பம்பூ சக்கரை. அதாவது ஒரு ஊர்ல சக்கரையே கிடைக்கல அப்படின்னு சொன்னா, எதையாவது இழுப்பம்பூ ஏதாவது பூவா வெள்ளையா இருக்குமா, அதை பார்த்து இதுதான் சக்கரை அப்படின்ட்டுருவான், இதான் சக்கரை, இது வெள்ளையா இருக்குது, இதுதான் சக்கரை அப்படின்னா. ஏன்னா அந்த ஊர்ல ஒரிஜினல் சக்கரை கிடைக்கல, அதனால அந்த பாதிரி என்ன சொல்ல அய்யோ பாதிரி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருந்தா, இந்த மாதிரி ஒரு நபி கடைசி நபி காலத்து வரப்போறாரு, அவர் வந்துட்டாரு, அவர் ஒரிஜினல் சிறக்க மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு, ஒரிஜினல் தகுதி ஒரிஜினல் ஏகத்துவத்தை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால நமக்கு என்ன இருக்காது, இனி டூப்ளிகேட் சிறக்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தி யாரு கேக்குறா, சுகைப அடிமை அந்த ஓரமான ஒரு காலில் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டவன அவர் பாக்குறாரு, இந்த யூதர்களுடைய இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், இவட மூட நம்பிக்கைகள், இவட தவறான வழிபாடுகள், இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்தா இவங்க என்ன பைத்தியகாரத்தனமா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாம் சீர்திருத்த ஒரு ஆள் கிடைக்காதா, அவள் ஆள் வரமாட்டாரா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த பாதிரி இப்படி சொல்றாரு. இந்த பாதிரி என்ன பண்றாரு, இப்படி சொன்ன உடனே அதுல சுஹைபுடைய உள்ளத்துல இந்த விஷயம் ஆளை பயஞ்சிருது. பயஞ்சு அதுக்கேத்த மாதிரி இவர் அப்துல்லா இப்னு ஜுதான் சொல்லக்கூடிய வியாபாரி, இவர் விலைக்கு வேண்டி எங்க கூட்டு வந்துறாரு, மக்காவை கூட்டிட்டு வந்துறாரு. மக்காவை கூட்டு மக்காலே இருக்கிறாரு. இந்த சுஹைப் என்ன பண்றாரு, மக்காலே இருக்கிறாரு. மக்காலே இருந்து அந்த அப்துல்லா இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய அந்த வியாபாரிக்கு தன்னுடைய எஜமானருக்கு அடிமையா இருந்து இவர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு அவருக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து கொடுக்கற வாங்கல் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இவருக்கு அரபி தெரியாதனால இவர் யாருமே என்ன ஏத்துக்கிறது இல்ல, மக்காவாசி ஏத்துக்கிறது இல்ல. இவருக்கு புரிதல் என்னதான், இது புரியும் மக்கா தான். ஆனா இவர் அத்தாவே என்ன பண்ணிட்டாரு, பாரசீக நாட்டு கவர்னரா இருந்ததுனால அங்க வெளிநாட்டு வேலை செஞ்சதுனால அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போனதுனால இவருக்கு அரபி வார்த்தை சில குழந்தை வரமாட்டேங்குது. அதே குறிப்பா சில அரபி உச்சரிப்புகள் வந்து அறவே வராது, இருக்கு சில அரபி உச்சரிப்புகள் அறவே வராது. எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு நீங்க பாக்கலாம், ஹஜ்ஜிக்கு போனவங்க பாக்கலாம், துருக்கிக்காரங்க வருவாங்க ஹஜ்ஜிக்கு, துருக்கிக்காரங்க ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு வந்தா அவங்களுக்கு சொன்னா காபத்துலாவை தவாஃப் செய்யும்போது பாத்தீங்கன்னா அந்த இது ஹஜ்ஜி லட்சத்துக்கு நேரம் வந்தவன ஹஜ்ஜில் கருப்புகளுக்கு நேரம் வந்த உடனே கையத்துக்கு என்ன பண்ணணும், பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இவங்க அந்த அல்லாஹ் அக்பர்ங்கிறதுக்கு அல்லாஹ் அக்பர் வாயில வராது, காஃப் வராது. என்ன பண்ணாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜி போனவங்க பார்க்கலாம், அவங்க சிரிப்பா இருக்கும், ஏன்னா அல்லாஹ் அக்பர் அக்பர் அப்படிங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு துவா ஓடு வரும் தவாப் செய்யும் பொழுது, ஜாமியா சமாவாத்தி வல்லாரது, ஜாமிய சமாவாத்தி வரும். அந்த துவா ஓடும் போது காமிய சமாவாத்தி வல்லாரது அப்படிங்குவாங்க, எதுவுமே வராது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பாத்தீங்கன்னா ஓத வர்றாங்களே மாணவர்கள், அவங்கள்ட்ட வந்து ஓனால சின்ன பிள்ளைங்கள நம்ம வந்து பெரியவங்க குரான் கிளாஸ் வச்சிருக்க 40 நாள் குரான் சொல்லி, சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜா அப்படிங்குவாங்க, ஜாங்குவாங்க, சாங்குவாங்க. ரெண்டுக்கு நடுவில் ஜான் சொல்லுங்க சொல்ல வராது, ஜான் சொல்லுங்க ஜா அப்படிங்குவாங்க. அட ஜா இல்ல ஜா போய் திருப்பி சொல்லிங்கடா சா அப்படின்வாங்க பயந்து போய். அப்ப ஜான் சொல்ல வரும், சான் சொல்ல வரும், ரெண்டு கடல என்ன வராது, சில பேருக்கு. அதே மாதிரி நம்மள பெரிய ஒரு லத்தீஃபான்னு சொல்லுவாங்க, உருது பேசுறவங்களும் தமிழ் பேசுறவங்க என்ன பண்ணாங்களா, கூடி ஆலோசனை பண்ணாங்களாம். உருது பேசுற முஸ்லீம்களும் தமிழ் பேசுற முஸ்லீம்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்களாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அரபியை கொலை பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அரபியை கொலை பண்ணலாம். எப்படி கொலை பண்ணலாம், நீ என்ன பண்ணுன்னா பாது பாது இருக்குதுல, சாதுக்கு அடுத்து மேல புள்ளி வச்சா பாது, அந்த பாத என்ன பண்ணு சொன்னா நீ ஜாலின் சொல்லுது, உல ஜாலின் நீ அடிச்சது, நான் என்ன பண்ண உல லாலின் அடிச்சிடறேன். ரெண்டு பேரும் சொன்னா நான் உல லாலின்னு சொல்றேன், நீ உல ஜாலின்னு சொல்லு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அரபிய கொலை பண்ணிடலாம். ஆனா ஆக்சுவலா எப்படி சொல்றது, நம்ம என்ன அவங்க குறைச்சுவாங்க, என்ன இந்த உருதுகாரங்களுக்கு குரான் ஓதவே வர மாட்டேங்குது, உல ஜாலின் உல ஜாலின் தப்பு தப்பா. அப்ப எப்படி சொன்னோம், அழகா சொல்ல வேண்டாமா உல லாலின்னு. அப்ப நமக்கு எப்படி வரும், உல லாலின் தான் வரும். தப்பு ஒரு சின்ன புள்ள, ஒரு 10-12 வயசு புள்ள, எவ்வளவு அழகா அழுத்தம் திருத்தமா அந்த அரபி எழுத்து உச்சரிப்போடு ஓதுது. சகோதரர்களே, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழம் சொல்லுவாங்க, செந்தமிழ் மட்டும் இல்ல எந்த பாஷையுமே நாப்பழக்கம் தான். சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல ட்ரைனிங் எடுக்க ட்ரைனிங் எடுக்க ஆயிடும் அந்த உச்சரிப்புகள் வந்துடும். ஆனா இந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எந்த உச்சரிப்பும் வராது, அரபி உச்சரிப்பு வராது. அதனால அவர் என்ன பண்ணாங்க, யாருமே அவர் மக்காவாசினால ஏத்துக்க தயாரா இல்ல. அவர் மக்காவாசினா கூட நீ மக்காவாசியே இல்லப்பா, நீ என்னப்பா அல்லாஹ் அச்சுபருங்கிற கும்மாங்கிற உன்னை எப்படி அரபியா ஏத்துக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனா அவருடைய புரிதல் என்னதான், மக்காதான். இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுதான் அவருடைய அடிமை என்ன பண்ற, எஜமான் என்ன பண்றாரு, இவருடைய திறமையை பாக்குறாரு. இவர் சில ஊர்களுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புறாரு, அனுப்பிட்டு போது இவருடைய திறமையை பாக்குறாரு, நல்ல திறமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாரு. இந்த அப்துல்லா இப்னு ஜுதான் நல்லா சம்பாதிக்கிறாரு, இவருக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்குது, இவருக்கு நல்ல அனுபவம் கிடைக்குது. யாருக்கு, அடிமைக்கு நல்ல அனுபவம் கிடைக்குது, சுஹைபுக்கு நல்ல அனுபவம் கிடைக்குது, எஜமானுக்கு கிடைக்குது நல்ல வருமானம் கிடைக்குது. இப்படி இருக்கிற பட்சத்துல அப்துல்லா இப்னு ஜுதான் என்ன பண்ணாரு, மரண தருவாய் வரும் பொழுது தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு, அடிமையே நான் வந்து இவ்வளவு நாளா நீ எனக்கு பணிவிட செஞ்ச, எனக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுத்த, அதனால இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, உனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தர்றேன், நீ விடுதலையாயிடு, உரிமையாயிடு, நீ வயசு வியாபாரம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறந்துட்டாரு. யாரே, அப்துல்லா இப்னு ஜுதான். இறந்த உடனே இந்த சுஹைப் என்ன ஆயிட்டாருன்னு சொன்னா, இவர் வந்து உரிமையாயிட்டாரு, விடுதலையாயிட்டாரு. விடுதலையான பிறகு தன்னுடைய முதலாளி கொடுத்த அந்த ஒரு தொகையை வச்சு இவர் தன்னுடைய அனுபவத்தை வச்சு வியாபாரம் பண்றாரு, வியாபாரம் பண்றாரு. வியாபாரம் செய்ய செய்ய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு பரக்கத்தை வாரி வழங்குறான். இவர் பெரிய பணக்காரராயிரு, மக்காவிலே இவர் பெரிய செல்வந்தராயிராரு, நல்ல வெளிநாட்டுக்கு சரக்கு எடுத்துட்டு போறாரு, கொண்டு வராரு. ஏன்னா இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி உள்நாட்டுல வியாபாரம் பண்றதுல வெளிநாட்டு வியாபாரம் எப்படிப்பட்டதுங்க, எப்படிப்பட்டது, நல்ல பரக்கத்தானது. நீங்க ஒரு பொருளை வாங்கி பத்து ரூபாய்க்கு 15 ரூபாய் இங்கேயே விற்கிறத விட அதே 10 ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு எடுத்து போயிட்டு என்ன ஆகும், நல்ல பறக்கத்தான. எக்ஸ்போர்ட் வியாபாரம் இம்போர்ட் வியாபாரங்கிறது அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல ரொம்ப பறக்கத்தான வியாபாரம். அந்த அடிப்படையில தான் அந்த சுயபிரதி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதுவரை முஸ்லீம் ஆகல, நபிஸ்லாவும் வரல, அப்போ இவர் நல்லா ஓரளவு பருவம் அடைஞ்சிருக்காரு, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க, பிறந்த ஆனா தன்னுடைய நுபுவத்து அவங்களுக்கு கிடைக்கல, நபி பட்டம் கிடைக்கல. இந்த நேரத்தில் நல்ல வியாபாரம் பண்ணி இவர் நல்ல பெரிய செல்வ செழிப்புள்ள ஒரு மனிதரா இருக்காரு. இந்த நேரத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செய்தி தெரிஞ்ச உடனே இவருக்கு ஏற்கனவே அந்த யூத பாதிரியார் சொன்னார்ல, எங்க வச்சு, ரோம்ல வச்சு பாருங்க, இது உள்ளத்துல ஆளை பயந்துருக்குது. கடைசி காலத்து நபி எங்கிருந்து வரப்போறாரு, மக்கள் வரப்போறாரு, அவர் தான் உண்மையான மார்க்கத்தை சொல்ல போறாருங்கிற செய்தி இவர் உள்ளத்துல ஆளை பயந்த உடனே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியும் அந்த யூத பாதிரி சொன்னதுக்கு ஒத்திருந்ததுனால இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கணும் முடிவு பண்றாரு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், யூத பாதிரிகள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை அனுப்பப்படுவதற்கு முன்னாலே சொன்னாங்களா, எப்படி சொன்னாங்க, சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறு பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா, அவங்க ஒவ்வொரு யூத பாதிரி மூத்தாகும் போது, கிறிஸ்தவ பாதிரி மூத்தாகும் போது என்ன பண்ணாங்க, சல்மான் ஃபாரிஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி கடைசி காலத்துல நபி வரப்போறாரு, நீ அவர் கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், இந்த மாதிரி கிறிஸ்தவ பாதிரிமார்களும் யூத பாதிரிமார்களும் இவங்க வந்து கடைசி காலத்துல நபி வருவாங்கிற செய்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, அவங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர்களே, கடைசி காலத்துடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றத பத்தி யூதர்களுடைய வேதத்திலும் சரி கிறிஸ்தவர்கள் வேதத்திலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா அவங்க சொல்லியிருந்தான். கடைசி காலத்து நபி ஒருத்தர் வருவாங்க, அந்த நபி வந்து பாலைவனமான மக்காவில பிறப்பாரு, அந்த பாலைவன மக்கள் அவரை எதிர்ப்பாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அடையாளங்களோ எல்லா அடையாளங்களும் அவங்களுடைய முன் சென்ற வேதங்கள்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கும் சகோதரர்களே, பைபிளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனையோ இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சுபச்செய்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பவுல் அடியார் என்று சொல்லக்கூடிய செயின்ட் பவுல், செயின்ட் பவுல்ங்கிறவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிறிஸ்தவருடைய ட்ரினிட்டி கொள்கை, அதாவது அதாவது திரித்துவ கொள்கைன்னு சொல்லுவாங்க, மூன்று இறை கொள்கை, பிதா சுதன் பரிசுத்தாதி, இந்த மூன்று இறை கொள்கையை கொண்டு வந்து யாருன்னா இந்த பவுல் அடிகளார்னு சொல்றவர்தான், செயின்ட் பால். இந்த செயின்ட் பால் தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அவங்களுடைய பைபிள்ல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை போல அப்படியே மாத்தினாரு, மாத்தி அவர் விஷயத்துக்கு எழுத ஆரம்பிச்சாரு. அதனாலதான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 1000 குலப்படிகள் அளவு சேர்ந்துச்சு. அப்ப அந்த அடிப்படையில அவங்களுடைய முன் சென்ற வேதங்களை நல்லா கரைச்சு குடிச்ச பெரிய பெரிய ஆளுங்கள், கிறிஸ்தவ ஆளுங்களா இருந்தாலும் சரி யூத ஆளுங்களா இருந்தாலும் சரி, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க. கடைசி காலத்துல நபி வருவாங்கன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணாங்க, அதை வாயை திறந்து சொன்னாங்க, சில பேர் சொல்லாமலே தங்களுக்குள்ளே போட்டு என்ன பண்ணாங்க, அமைக்கிட்டாங்க. இதே மாதிரி சம்பவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக நஜ்ரான் தேசத்தில இருந்து ஒரு கிறிஸ்தவருடைய பாதிரியுடைய கூட்டம் வருது. நஜ்ரான் தேசம் அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து கிறிஸ்தவ நாடா இருக்குது. அந்த கிறிஸ்தவ நாட்டில இருந்து பாதிரிகள் ஜமாத் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு ரெண்டு பாதிரி, அண்ணனும் தம்பியும், அண்ணனும் பாதிரி தம்பியும் பாதிரி. அண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா நல்ல ரொம்ப திறமையானவர், தம்பி வந்து இப்பதான் ஜூனியர், இப்பதான் பாதிரி ஆயிட்டு இருக்காரு, ஜூனியர். அண்ணன் வந்து ரொம்ப சீனியர், நல்ல திறமையான பாதிரி. அது இந்த ரெண்டு பேர்ல அண்ணனும் தம்பி என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்தில் சேர்ந்து வீட்டை விட்டு புறப்படுறாங்க. அந்த கூட்டம் ரசூலுல்லாஹி பார்க்க போது அந்த கூட்டத்தில் சேர்றதுக்காக வேண்டி வீட்டுல இருந்து புறப்படுறாங்க. வீட்டுல இருந்து புறப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த அண்ணன் என்ன பண்றாரு, கழுதை மேல ஏறி உட்கார்றாரு பாருங்க. கழுதை அப்படி தடுக்கி கீழே விழுந்ததுல இவர் பொத்திர கீழே விழுந்தாரு, பொத்திர கீழே விழுந்தாரு. கீழே விழுந்த உடனே இந்த அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னடா இது, அல்லாஹ்வுடைய ரசூல பார்க்க போற நேரமே சரியில்லையே. வாய்த்தார் என்ன சொல்லிடுறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல பார்க்க போற நேரமே சரியில்லையே, கழுதை மக்கார் பண்ணத அப்படிங்கிறாரு. அப்ப தம்பிக்கு ஒரு ஆச்சரியமா இருந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த தம்பி பாதிரி என்ன பண்றாரு, அண்ணன் பாதிரி கேக்குறாரு, என்ன சொன்னீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலா, யார் அல்லாஹ்வுடைய ரசூல், நம்ம யார பார்க்க போறோம், அவரு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அவரு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், கடைசி காலத்து நபி அவரு தான் அப்படிங்கிறாரு அண்ணன். அப்ப தம்பி கேக்குறாரு, என்ன இது ஆச்சரியமா இருக்குது, நம்ம எல்லாம் அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம போய் அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்றதுக்கான இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய பெரிய பெரிய பாதிரிலாம் வர்றாங்க, நீங்க என்னடாக்கா அவர் அல்லாட தூதர் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அண்ணன் தம்பியிட தனியா சொல்றாரு, தம்பி அவர் அல்லாட தூதர்ல எந்த மாதிரி சந்தேகம் இல்ல, அவர் கடைசி காலத்து நபி அவர் தாங்கிறதுல எந்த மாதிரி சந்தேகம் இல்ல, என்ன அவர் வந்துட்டாருன்னு சொன்னா நம்முடைய பொழப்புல மண்ணெண்ணி போட்டுருவாரு, நம்முடைய பொழப்புல மண்ணெண்ணி போட்டுவாரு, அதுக்காகத்தான் நம்ம அவரை எதிர்க்க வேண்டியிருக்கு. நம்மள அவர் ஆதரிச்சோம்னாக்கா என்ன ஆயிடும், நம்மை நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, நம்மை மரியாதை செய்யக்கூடிய, நமக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய இந்த மக்களை என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள கண்ணியப்படுத்த மாட்டாங்க. யார கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அந்த முகமது சல்லாலத்தை கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதனாலதான் நம்ம அவரை எதிர்க்க வேண்டியது. அப்ப அந்த அளவுக்கு பெரும்பெரும் பாதிரிமார்கள் பெருமானா சல்லாசம் அவர்களை பத்தி நல்ல விளங்கி வச்சிருந்ததுனால அவர் சொன்ன அந்த வார்த்தை இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல என்ன ஆயிடுச்சு, அறுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா, கடைசி காலத்துல நபி வரப்போறாரு வரப்போறாரு. அதுக்கேற்ற மாதிரி மக்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி செய்தி மக்களுக்கு மத்தியில பரவ ஆரம்பிச்ச உடனே இவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சோழர் நேரம் பண்றாங்க. திருமான சல்லா அலுவலம் அப்பொழுது அரக்கம் ரதியல்லாஹு அலைஹி வீட்டுல மறைஞ்சிருந்து மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தை போதிச்சிட்டு இருக்காங்க. அரக்கம் ரதியல்லாஹு அலைஹி வீட்டுல மறைஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா இஸ்லாத்தை போதிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சுஹைப் ரதியல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு அரக்கம் ரதியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா வாசல்ல அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு நின்னு இருக்காங்க. அம்மா ரதியல்லாஹு ஏற்கனவே அவங்களை வரலாறு பாத்துருக்கோம், அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வாசல்ல பாதுகாப்புக்காண்டி செக்யூரிட்டிக்காண்டி நிக்கிறாங்க. அப்ப இவர் வர்றது சுஹைப் ரதியல்லாஹு வர்றது பார்த்த உடனே அம்மாருக்கு என்ன சந்தேகம்டா, இவர் பெரிய வியாபாரியாச்ச, நல்ல பெரிய பணக்காரராச்ச, இவர் ஏன் வந்து ரசூலா பார்க்க வர்றாரு, எதுக்காண்டி பார்க்க வர்றாரு, ஒரு சமயம் குறைசிகள் ஏதாவது ரசூலாவுக்கு தீங்கு ஏற்படுத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்களோ அல்லது ஏதாவது பேரம் பேசுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சுஹைப் கிட்ட வந்துடுறாங்க. வந்த உடனே அம்மா கேக்குறாரு, என்ன விஷயம், எங்க வந்தீங்க பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பலகீனப்படுத்தினாங்க. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன தீவினை தீங்கு ஏற்படுத்த முடியுமோ எல்லா தீங்கையும் ஏற்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய வியாபார பொருளை வெளியே போச்சு, தீ வச்சு கொளுத்துறது, ஒட்டகம் ஏற்றி போற ஒட்டகத்தை வெட்டி கொலை பண்ணிட்டு அந்த வியாபார பொருளை கொள்ளடிச்சு போயிருந்தது. இப்படி என்ன பண்ணாங்க குறைசிகள், அதில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லா விதமான தீங்கையும் கொடுத்துருந்தாங்க. அதில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம் இந்த மாதிரி தீங்கையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கான்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, இஸ்மிர் யா சுஹைப், பொறுமையா இருங்க, அல்லாஹ் போதுமானவன், பொறுமையா இருக்கு. என்னன்னா அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை தவிர இந்த கட்டளை வரல. ஃபஸ்பிர் நபியே, பொறுமையா இருங்கள், வாரித் அனில் ஜாஹிலீன், இந்த மடையர்களை பத்தி கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஹத்தா யாத்தியக அல் அம்ர், உங்களிடத்தில் அடுத்த உத்தரவு வரும் வரை நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்கள், மறு உத்தரவு வரும் வரை. அப்ப இந்த பொறுமைங்கிறது என்னதான், இது வந்து எப்போ உள்ள சட்டம் அல்ல, இது வந்து உங்களுக்கு டெம்பரரியா சொல்லப்பட்ட சட்டம் தான். பொறுமையா இருங்கன்னு அர்த்தம், பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கிறது கியாமத்தினாலும் பொறுமையா இருங்க அர்த்தம் இல்ல, ஒரு டெம்பரரி ஆர்டர். ஹத்தா யாத்தியக்கள் அவர், உங்களிடத்தில் அடுத்த கட்டளை வரும் வரை, அடுத்த சட்டம் வரும் வரை. அப்ப அடுத்த சட்டம் என்னாச்சு, மதினாவுக்கு போனோம் அடுத்த சட்டம் வந்துச்சு, நிறைய யார் யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுங்க, திருப்பி அடிங்க, பொறுத்துட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தை பலகீனம் ஏற்படுத்தினா நீங்களும் பொருளாதாரத்தை பலகீனம் ஏற்படுத்துங்க. உங்களுக்கு உயிர் ரீதியா பாதிப்பு ஏற்படுத்தினா நீங்களும் உயிர் ரீதியா பாதிப்பு ஏற்படுத்துங்க. பார்த்ததோ விசிலி மாத்ததா அலைக்கும், உங்கள் மீது எந்த அளவுக்கு வரம்பு மீறுகிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் வரம்பு மீறுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா நம்மள சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஹஜ்ரத் நம்ம இந்தியாவில வாழ்றதே மக்காவுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், மக்கால அல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, பொறுமையா இருங்கள், பிலால் ரதியல்லாஹு கஷ்டப்படும் பொழுது பொறுமையா இருங்கள், சுஹைப் ரதியல்லாஹு கஷ்டப்படும் பொழுது பொறுமையா இருங்கள், அம்மா ரதியல்லாஹு கஷ்டப்படும் பொழுது பொறுமையா இருங்கள். அப்ப பொறுமையா இருங்கன்னு அல்லாஹ் சொன்னா, நாமளே எப்படி இருந்து போயிடலாம், பொறுமையா இருக்கும். இதுக்கு பேர் பொறுமை இல்லை, இதுக்கு பேர் பொறுமை இல்லை, இதுக்கு பேர் கோழைத்தனம். அல்லாஹ் பொறுமையா இருக்குன்னு தவிர கோழையா இருங்கன்னு சொல்லல. அப்ப பொறுமையா இருங்கிற கட்டளை எதுவரை தான், உங்களுக்கு அடுத்த கட்டளை வரும் வரை. அப்ப அடுத்த கட்டளை எங்க வந்துருச்சு, மதினாலே வந்துருச்சு. அடுத்த கட்டளை என்ன ஆயிடுச்சுங்க, மதினாலே வந்துருச்சு. சோழர்கள் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், மக்கள் இருக்கிற நோன்பு வைக்கல, மக்கள் இருக்கிறவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. மதினாக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, நோன்பு கட்டளை வச்சு நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒருத்தர் சொல்றாரு, ஹஜ்ரத் நோன்புல கட்டளை இல்ல, கடமை இல்ல, நோன்புல என்ன இல்ல, கடமை இல்ல. ஏங்க, அந்த ரசூலுல்லா மக்காவுக்கு நோம்ப பிடிக்கல இல்ல, மக்காவுக்கு ரசூலுல்லா நோம்ப பிடிச்சு ஆதாரம் கட்டுக்கு பாக்கலாம், ஏதாவது ஒரு ஆதாரம் கட்டுக்கு பாக்கலாம், சவால் விடுறாரு. ஆதாரம் காட்ட முடியாது, மக்கா வாழ்க்கையில ஒரு நாள் கூட நோம்பு வச்சது இல்ல. ஏன்னா மக்கா வாழ்க்கையில நோன்பு கடமையாக்கப்படல, கடமையானது எப்பதான், மதினாக்கு வந்த பிறகுதான். அப்ப மக்கால வாழ்ந்த வாழ்க்கை அது மனுசுக்கா ஆயிடுச்சு, அது மாற்றப்பட்டுருச்சு. மதினாக்கு வந்த பிறகு ஆயிடுச்சு, கடமையாக்கப்பட்டுருச்சு. அப்ப அதே மாதிரி மக்காவில் இருக்கும் பொழுது பொறுமையா இருங்கள் என்ற கட்டளை மக்காவுக்கு மட்டும்தான், எப்ப நபிசுல்லாஹி மதினாவுக்கு வந்தார்களோ அந்த பொறுமையா இருங்கிற கட்டளை மாற்றப்பட்டு, உங்களை யார் அடிக்கிறார்களோ பார்த்ததும் அலையும் மாத்ததா அழைக்கும், அவர்கள் எந்த அளவுக்கு உங்கள் மீது வரம்பு மீறுகிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வரம்பு மீறுங்க. அப்ப ஆரம்ப காலத்துல பொறுமையா இருங்க கட்டளை வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, சுஹைபே பொறுமையா இருங்கள், அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினால மக்கால இருந்து மதினாக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க ஹிஜ்ரத் செஞ்சு, அதற்கு அபூபக்கர் போயிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சுஹைப் வந்து கேக்குறாங்க, யாரும் சொல்லலாம், நானும் உங்களோட ஹிஜ்ரத் வரணும், எப்ப வரோம், நீங்க புறப்பட்டு வாங்க, தப்பு இல்ல அப்படின்றாங்க. ஆனா சகோதரர்களே, ஹிஜ்ரத் போறவங்களை பூரா என்ன பண்றாங்க, மக்கத்து குறைசிகள் தடுக்கிறாங்க. ஹிஜ்ரத் போறவங்களை பூரா மக்கத்து குறைசிகள் தடுக்கிறாங்க, போக விடாம ஆக்குறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மக்களை மாட்டிக்கிட்டாங்க, எங்க போக முடியல, மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போக முடியல, மக்களை மாட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்ல அவங்களுடைய மருமகன் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கணவன் மருமகன் என்ன பண்றாரு, அபுல் ஆஸ் அவரே என்ன பண்றாரு, இதா காலமாச்சு, கைதியா மாற்றாரு. ரசூலுல்லாஹி வாழ்க்கையாளருக்கு சொல்லிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க, கைதியா மாற்றாரு அவரு. அதாவது காசிகள் தரப்பிலிருந்து பிடிக்கப்பட்ட கைதிகள்ல ஒருத்தர் யாரு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மருமகன் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாப்பிள்ள கணவர், அவர் கைதியா மாட்டப்படுறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சொல்றாங்க, யார்கிட்ட அவரு, அவருக்கு கனிமத்தா யாருக்கு போற, யார் பொறுப்பா இருக்கிறாரோ அந்த சஹாபி கூட சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அபுலாஸுக்கு வந்து ஏதாவது பிணை கொடுத்துட்டா அவர் விட்டுறியா அப்படின்னு கேக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அபுலாஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, நீ ஏதாவது பிணை கொடுத்துட்டு ஜாமீன் கொடுத்துட்டு நீ விடுதலையாய் போயிடு அப்படிங்கிறாங்க. அபுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபுலாஸ் பின்னாடி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க, அபுலாஸ் பின்னாடி இஸ்லாத்தை எடுத்துக்கலாம், அப்ப இஸ்லாத்தை எடுத்துக்கல. அப்ப அபுலாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு போட்டுருந்தாங்க பாருங்க, நகை கல்யாணத்து நேரத்தில் மாலை போடுறாங்க தங்க மாலை, அந்த மாலை யார் அப்படின்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆனது, அந்த மாலையை கொண்டு வந்து கொடுத்து அன்பளிப்பா கொடுத்து பிணையா கொடுத்து அவர் என்ன பண்ணா தன்னை விடுவிச்சுட்டு போறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபுலாஸ் நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி என்னுடைய மகளையா அதை திரும்பி அனுப்பி வச்சிருங்க. இந்த மகளை எங்க அனுப்பிடுங்க, மதீனாக்கு அனுப்பிச்சிருங்க, நீங்க இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்ட நீங்களும் சேர்ந்து வாங்க, இல்லைன்னா உங்க விருப்பம், நான் அவளை வற்புறுத்த தயாரா இல்ல, ஆனா தயவு செய்து என் மகளை மதீனாக்கு அனுப்பிடுங்க, அவ இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டு அங்க கடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அபுலாஸ் என்ன பண்ண, நல்ல மனுஷன், காஃபிரா இருந்தாலும் கூட நல்ல மனுஷன், என்ன பண்றாரு, போன உடனே ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி அனுப்புன்னு சொல்றாரு. எதுக்காண்டி சொல்றாங்க சகோதரர்களே, எந்த ஒரு சஹாபியுமே குறைசிகள், மக்கத்து குறைசிகள், சரி அவனா இஸ்லாத்து ஏத்துக்கலையே நம்மளோட போறானே, போயிட்டு போற நினைக்கிற அவங்க என்ன பண்ணாங்க, அவன் இஸ்லாத்து ஏத்துக்கவும் கூடாது, நம்ம நாட்டில இருந்து நம்மள்ட்ட அடி வாங்கணும், நம்ம ஊர்ல இருந்து நம்மள்ட்ட அடி வாங்கணும், நம்ம சித்திரத்தை தாங்கிடணும், அவன் என்ன பண்ணக்கூடாது, இங்க இருந்து வெளியே போக கூடாது, இங்கேயே கடந்து முஸ்லீம் இல்லாமே சாகணும், இப்படித்தான் அந்த குறைசிகள் அந்த காசிர்கள் எதிர்பார்த்தாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகள் ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து வரும்போது சகோதரர்களே அவங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பச்சிளம் குழந்தை ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கை குழந்தை கையில வச்சிருக்காங்க, ஒரு 3 வயசு குழந்தை, இன்னொரு குழந்தை வயிற்று சமந்திருக்காங்க, 3 மாசமா 4 மாசமா வயிற்று சமந்திருக்காங்க. இந்த நேரத்தில் அபுலாஸ் என்ன பண்றாங்கன்னா, பெருமானாற்ற கொடுத்த வாக்குறுதி படி, தன்னுடைய மாமனார் கொடுத்த வாக்குறுதி படி, தன்னுடைய மனைவிய ஒரு குதிரை ஒட்டகத்து மேல ஏத்தி நேரம் கொண்டு யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு கொண்டு என்ன பண்ணிடுறாரு, மக்காவுக்கு வெளியில விட்டுட்டு போயிடுறாரு, நீ எப்படியா போயிடுமா நல்லபடியா அப்படின்னு போயிடுறாரு. ஆனால் மக்காவுக்கு வெளியில வந்த உடனே குறைசிகள் காஃபிர்கள் பார்த்துடுறாங்க, பார்த்த உடனே நேரம் அந்த ஒட்டகத்துக்கு முன்னாடி போய் நின்றுறாங்க, ஒட்டகத்து மாதிரி நின்று, நீ போக கூடாது மதீனாவுக்கு, யார் நபிசுலாத்திய மகளையே நீ மதீனாவுக்கு போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப அந்த அம்மா கை குழந்தை வச்சு பயப்படுறாங்க, மிரள்றாங்க, என்ன பண்ண தெரியாம. சகோதரர்களே இப்படி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றான் அப்படின்னு, ஒரு காஃபிர் அப்படியே அந்த ஒட்டகத்திலே காலை வெட்டிடுறான், எதிர்பார்க்காம திடீர்னு வெட்டின உடனே அதுல ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே புத்தர் கீழே வந்துடுறாங்க, ஒட்டகத்திலே அப்படி கீழே வந்துறாங்க கை குழந்தையோட. சகோதரர்களை கீழே விழுந்த வேகத்துல அவங்களுடைய கரு களைஞ்சிருது, கர்ப்பம் களைஞ்சிருது, கர்ப்பம் களைஞ்சு அப்படி ரத்தமா ஓடுது. அதை கூட பார்க்காம அந்த காஃபிர்கள் அதுல ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு சித்திரவதைப்படுத்துறாங்க. கடைசியில அவங்களுடைய அபுலாசுடைய தம்பி ஓடி வந்து தன்னுடைய அண்ணியை, தன்னுடைய அண்ணன் மனைவியை பாதுகாத்து நல்லபடியா மக்கா கூட்டிட்டு வந்துறாரு, அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு நேரத்துல யாருக்கு தெரியாம அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி பின்னால ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது சொல்றாங்க, சுபத் அலைனல் மசாயிபுல் லவ் அன்னஹா, சுபத் அலைனல் மசாயிபுல் லவ் அன்னஹா, அவர் பைத்து மாதிரி பாடுறாங்க, சுபத் அலைனல் மசாயிபுல் லவ் அன்னஹா, எங்களுடைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினராக எங்கள் மீது எந்த அளவுக்கு முசீபத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு சிரமங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒட்டகத்திலே கை குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஒட்டகத்திலே காலை வெட்டி முத்திரை கீழே விழுந்து கர்ப்பம் களைஞ்சு பாதிக்கப்பட்ட அவங்க தங்களுடைய வேதனை சொல்றாங்க, எங்கள் மீது எந்த அளவுக்கு வேதனை வந்தது என்றால், எந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்தது என்றால், சுபத் அலைனல் மசாயிபுல் லவ் அன்னஹா, சுபத் அலல் லையாலி, சுபத் அலல் நஹாரி சிறுநலையாளியா, அந்த கஷ்டங்களை எல்லாம், எங்களுக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம், எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த பகலின் மீது சாற்றப்படும் என்றால், பகல் எவ்வளவு வெளிச்சமா இருக்குது, இந்த பகலினுடைய வெளிச்சத்தின் மீது எங்களுக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் சாட்டப்படும் என்றால், அந்த பகல் கூட அந்த கஷ்டங்களை தாங்காமல் சிறுநலையாளியா இரவாக மாறிவிடும், அந்த பகல் கூட என்னாயிடும் இருள் அடைஞ்சிடும். அதாவது தனக்கு கிடைச்ச கஷ்டத்தை யார் மீது சாட்டுறதுன்னு சொல்லி சொல்ல தெரியாம இப்படி சொல்றாங்க, எங்களுக்கு வந்த கஷ்டங்களை இந்த பகலின் மீது சாட்டப்படும் என்றால் பகல் கூட எப்படி மாறிடும், இருள் அடைஞ்சு இரவா மாறிடும், அந்த அளவுக்கு கஷ்டங்களுக்கு வந்துச்சுங்கிறாங்க. அப்ப அந்த மக்கத்து குறைசிகள் காஃபிர்கள் முஸ்லீம்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் ஏத்துக்கிட்டாங்களே நம்ம பேச கேட்கவில்லையே, சரி நம்மளை விட்டு போனா போதும் என்று அவர் நினைக்கவில்லை, எந்த ஒருமே மக்கள் போயிடக்கூடாது, நம்மள்டே சித்திரவதப்படும் என்பதுதான் அந்த காஃபிர்கள் குறியா இருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹுலும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு போயிடுறாங்க. அதுலேயும் நமக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு சவுர் கோயில 3 நாள் தங்கியிருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, இவங்க மாட்டிக்கிறாங்க, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. மக்கத்து குறைசிகள் வந்து சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி எங்க மதீனாவுக்கு போறேன்றாங்க, இவங்க ஆமான உண்மையை சொல்லிடுறாங்க, நீ போகலாம்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி அடிச்சு உதச்சு இழுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, அவங்களை சங்கிலியால கட்டி அவங்களை சுத்தி என்ன பண்றாங்க, காவலாளிகளை போடுறாங்க, சுத்தி காவலாளிகள் போடுறாங்க. சுஹைப் ரலியல்லாஹு யோசிச்சு வச்சு பாக்குறாங்க, எப்படியா மதீனாவுக்கு போய் தீர்ந்துற முடிவு பண்ணிட்டாங்க, என்ன பண்றது வேற வழி இல்ல. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க, யோசிச்சு காவலாளி கூட சொன்னாங்க, எனக்கு பாத்ரூம் வருது கொஞ்சம் கக்கூஸ் போனோம், ஏன்னா அவுத்து விடுறீங்களா அப்படின்ற உடனே அவன் என்ன பண்ண, கால் விலங்கு அவுத்துட்டு சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். அனுப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறாங்க, வந்த உடனே கட்டி போட்டுறான், மறுபடியும் கொஞ்ச நேரம் லைட்டா அப்படி உட்காந்து தூங்குறான், உடனே மறுபடியும் அவன் எழுப்பி என்ன பண்றாங்க, எனக்கு மறுபடியும் வயித்த கலக்குது அப்படின்றாங்க, மறுபடியும் வயித்த கலக்குன்றாங்க, என்னாச்சு அப்படி காலை அவுத்து விடுறான், மறுபடியும் என்ன பண்றாங்க, பாத்ரூம் போறாங்க, போயிட்டு மறுபடியும் வர்றாங்க, அவன் உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்கலாம், மறுபடியும் அவன் எழுப்புறாங்க, எனக்கு இப்படி அவன் சித்திரவதை பண்ணிட்டு இருந்த உடனே என்னாச்சு இன்னொரு தெரியல வயிற்று கலக்குது அடிக்கடி எனக்கு பேதி ஆகுதுன்ன உடனே ஒரே தூக்கத்தவரை எடுத்துட்டு இருக்கேன், சரி கால அவுத்துறேன்னு சொல்லி கால் விலங்கு அவுத்து விட்டு அவன் பக்கத்துல இன்னொரு காவலாடி சொல்றான், நம்முடைய லாத்தும் உசாவும் சுகைவ சும்மா விடல, அவருக்கு பேதியா வச்சுட்டாங்க, லாத்துசா என்ன பண்ணிட்டாங்க, சுஹைபுக்கு வேதியை கொடுத்துட்டாங்க பத்தியா, சும்மா வருமா நம்ம தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு அப்பப்ப எழுந்திரிச்சு அவங்க கஷ்டப்பட்டு சரி சரி காலை அவுத்து விட்டுறேன் ஒரேடியா போய் நல்லா ஒரேடியா இருந்துட்டு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வரை காலை அவுத்து விட்ட பிறகு கூட ரெண்டு மூணு முறை என்ன பண்றாங்க, சும்மா பாத்ரூம் போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியில சகோதரர்களே அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கண்ணசர நேரத்தில் கையில விளங்குற என்ன பண்ணிடுறாங்க, ஓடி தப்பிச்சு ஓடி போயிடறாங்க. சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு ஓடி மக்காவுக்கு வெளியில போன உடனே அங்க குறைசிகள் என்ன பண்றாங்க, முடிச்சு பாக்குறான் சுஹைப் தப்பிச்சுலாம் தெரிஞ்ச உடனே துரத்திக்கிட்டே ஓடி வர்றான் அவங்கள ஒரு கட்டத்தில் வந்த உடனே சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, ஓடி வர்றவங்க சும்மா வரல, அந்த காவலாளி சும்மா பாதுகாப்புக்கு வச்சிருப்பான் பாருங்க, அந்த கூடு அம்பு போடுற கூடு, அந்த அம்பு போடுற கூட்டையும் கையில் இருக்கிற வாளையும் தூக்கிட்டு ஓடி வந்துறாங்க. பாதுகாப்புக்கு என்ன சகோதரர்களே, இஸ்லாமிய எதிரிகள் தப்பிக்கிறதுக்கு எப்பவுமே தற்காப்பு முஸ்லீம்களுக்கு அவசியம். அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள், தற்காப்பு நடவடிக்கை உங்களுக்கு அவசியம். அல்லாஹ் பார்த்து சும்மா இருக்காதீங்க, அல்லாஹ் பார்த்து நீங்க வியாபாரம் பண்ணாம இருக்கிறதுல, அல்லாஹ் பார்த்து சாப்பிடாம இருக்கிறதுல, அல்லாஹ் பார்த்து டாய்லெட்டுக்கு போகாம இருக்கிறதுல, அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் நார்னா வயிற்றுல தானா வெளியாக்கணும் இருக்கிறதுல, அதுக்கு நடந்து போறோம், அதுக்கும் டாய்லெட் எங்க தேடுறோம். அப்ப இந்த மாதிரி உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் நம்பிக்கை வைத்து காரண காரியங்களில் ஈடுபடுவதை போன்று உங்களுடைய தற்காப்புக்கு நீங்க என்ன பண்ணுங்க, காரண காரியம் ஈடுபடுங்க, அல்லாஹ் நம்பிக்கை வைங்க, காரண காரியங்களை ஏற்பாடு செய்யுங்க. அப்ப சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு தப்பிச்சு ஓடும் பொழுது நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், அல்லாஹ் பார்த்து பாஞ்சல் தப்பிச்சு ஓடல, என்ன பண்ண, தன்னுடைய தற்காப்புக்கு ஒரு வாளையை தூக்கிக்கிட்டு அவன் பக்கத்துல வச்சிருந்த அம்பு கூட்டையும் எடுத்து ஓடிடுறாங்க. ஓடின உடனே குறைசிகள் பின்னாடியே திறத்து என்ன பண்றாங்க, பிடிச்ச உடனே இவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து கிட்ட வந்துடான்னு தெரிஞ்ச உடனே டக்குனு அம்பு எடுத்து விடுறாங்க. ஏ குறைசிகளே பாருங்க, இவங்க அரபியும் தெரியாது, தத்துக்கா பத்தி என்ன பேசுவாங்க அரபி, அந்த ஓட்டை அரபியில பேசுறாங்க, இந்த பாரு நல்லா தெரியும் உங்க எல்லாத்துலயுமே நான் அம்பு எதுங்க ரொம்ப திறமையானவன், நான் அம்பு எரியதுல ரொம்ப திறமையானவன், அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க, அம்பு எரிஞ்ச போன எல்லாம் க்ளோஸ் ஆயிடுவீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற உடனே இவங்க கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. பணத்துல ஓடி வந்தவன் ஒரு லட்சியத்திலேயே ஒரு கொள்கை கண்டு ஓடி வரல, நீ வெட்டினாலும் பரவாயில்லடா உன பிடிக்கதான் ஜீவன் வரமாட்டான், என்ன பண்ணுவான், ஒரு உலகத்திலே ஆதாயத்துக்காண்டி ஓடி வந்தவன், அதனால நினைச்சு கொஞ்சம் ஒரு செப்பினா நின்றான், நின்று சொன்ன பாரு என் அம்பு பூல தீந்த பிறகு கூட என் வாழால உங்க அத்தனை பேர் வெட்டி சாச்சிருவேன், அதனால மரியாதையா நில்லுங்க, திரும்பி போயிடுங்க, என்ன ஒழுங்கா போட்டீங்கன்னா நம்ம போயிடுவேன், இல்ல தடுக்கணும்னு நினைச்சுங்க உன அத்தனை பேர் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் எதுக்கு பயப்படுவான் அந்த ஆயுதத்தை கண்டாரு, எதிரி எதுக்கு பயப்படுவான், எதிரிதான் போயிடுவான், உயிருக்கு தான் போயிடுவான், நிறைய பேருக்கு போயிட மாட்டான், எப்பவுமே அல்லாவுடைய எதிரிகள் அல்லாவுடைய தீனுடைய எதிரிகள் தங்களுடைய உயிருக்கு தான் போயப்படுவார்கள், வேற எதுக்கு போயிட மாட்டான். அப்ப என்ன பண்ணாங்க, அத்தனை பேர் க்ளோஸ் பண்ணிடுவான் அப்படின்னு நோக்கிறான், நின்று சொல்றான் சுஹைபே நீங்க மக்காவுக்கு வரும்போது எப்படி வந்தீரு, மக்காவுக்கு வரும்பொழுது எப்படி வந்துரு, பிச்சைக்காரனா வந்துரு, மோனை யாரு குறைச்சி சொல்றான், பிச்சைக்காரனா வந்துரு, மக்காவுக்கு வந்த பிறகுதான் அத்தனை செல்வங்களையும் சம்பாதிச்சிரு, இப்ப எங்க மக்கால சம்பாதிச்சு அத்தனை செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டு கொள்ள முடிவு பண்றா, அவன் தேசியவாதம் பேச ஆரம்பிச்சான், என்ன சொல்றான், தேசியவாதம், அதாவது எங்க நாட்டுல உள்ள எங்க நாட்டு பணத்தை சம்பாதிச்சு போட்டு நீ அந்நிய ஊர்ல போய் நீ போக்கு நடத்துறதா, அதெல்லாம் கூடாது. இன்னைக்கு சகோதரர்களே நம்ம பாக்குறோம்ல, இந்தியா ஒரே நாடு, நாம் எல்லாம் இந்தியர்கள், மொழியால் வேறுபட்டவர்கள், கலாச்சாரத்தால் வேறுபட்டவர்கள், வேற்றுமையில் ஒற்றுமை காணுவோம், இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் பேசக்கூடிய டயலாக், அரசியல்வாதி பேசுற என்னது டயலாக், ஆனா அங்க வேற்றுமையில ஒற்றுமை இருக்குதா, வேற்றுமையில ஒற்றுமை இருக்குதா, அங்க தமிழ்நாட்டில் சம்பாதிக்கலாம், தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி சுரண்டி கன்னடத்திலிருந்து வந்தவன் தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி சுரண்டி சம்பாதிச்சு இங்க முதலீடு பண்றான், கன்னடத்தில் கொண்டு முதலீடு பண்றான், நடக்குதா இல்லையா, ஏ தமிழ்நாட்டில் ஃபேக்டரி கட்டுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்வோம், நம்மள நம்ம தமிழ்நாட்டு மக்களே சுரண்ட பணம் தானே, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் தானே, அந்த தமிழ்நாட்டு மக்களை உதவிட்டுமே இல்ல, தான் தாய் மண் அங்க இருக்குது, கன்னடால இருக்குதுன்ற உடனே அங்க கொண்டு போய் முதலீடு பண்ணி அங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்குறானா இல்லையா, எங்க செஞ்சா அங்க தமிழ்நாட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா, இல்ல தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய தெரியாதா, அப்ப இந்த வேற்றுமையில் ஒற்றுமை நாம் மொழியால் வேறுபட்டாலும் நாம எல்லாம் இந்தியர்கள், இதெல்லாம் சும்மா ஃப்ராட் வார்த்தைகள், இதெல்லாம் பார்த்தோம்ல, அதனால காவிரியில தண்ணி கொடுக்கின்ற உடனே அங்க தமிழ் பாசமா அல்லது கன்னட பாசமா வரும்பொழுது எதா முந்தி நின்றுச்சு, நின்றுச்சா இல்லையா, அங்க ஆனா என்ன வசனம் பேசுவாரு, உப்பிட்ட தமிழ் மண்ணை ஒரு காலமும் நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை ஒரு காலமும் அவர் மறக்க மாட்டாரா, உயிர் இருக்கிற வரலாம் இப்பயே மறந்துட்டாரு, தண்ணி விஷயத்த எதுக்கு சொல்றான் அப்படின்னு சொன்னாலே, இந்த மாதிரி பைத்தியக்காரர்களை நம்பி இந்த மாதிரி கிறுக்கன்களை நம்பி அவனுக்கு பின்னாடி ஒரு போற கூட்டம் இருக்குது. அப்ப இஸ்லாம் வந்து இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்திலேயோ இந்த மாதிரி தேசியவாதம் நேஷனலிசம் இதெல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது இல்ல, அதனால எதுக்காண்டி சொன்னீங்கன்னா அந்த மக்கத்து குறைசியில் என்ன பண்ணாங்க, சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு அந்த தேசியவாதத்தை காட்டினாங்க, ஏய் நீ வெளிநாட்டுல வந்தவன்தானப்பா, ஊருக்காரன் எப்படிப்பா வந்த, பிச்சைக்காரனா வந்த, எங்க ஊர்ல சம்பாதிச்ச பணம் நீ அதை எடுத்து வெளிநாட்டு போடுறேன்னு பாக்குறியா அப்படின்னா, உடனே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஊர்ல சம்பாதிச்ச பிச்சை பணம் யாருக்கு வேணும், எல்லாம் எடுத்து வைப்போம். இதெல்லாம் காட்டி ஹிஜ்ரத்தை நிறுத்தலாம்னு பாக்குறியா நீ? என் பணத்தை காட்டி ஹிஜ்ரத்தை நிறுத்தலாம் பாக்குறியா? என்ன பண்ண பணம் வேணுமா அதை எடுத்துக்க போ, என் பணத்தை எடுத்துக்க, என் சொத்து வேணுமா இங்க சொத்து எடுத்துக்க போ, நீ என்ன வேணும் நினைச்சிடாது. செல்வதை நினைக்காத, இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் நான் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சாங்க வெறும் கையோட. சகோதரர்களே, இது குறைசிகளுக்கு இந்த வார்த்தை கண்ட சந்தோஷமா போச்சா? சுயப்படி எல்லா சொத்தும் நம்மளுக்கா? அவர் சேர்த்து வச்சுட்டு நல்லா கவனிக்கணும், பாட்டம் வழி புட்டம் வழி வந்த வாரிசத்து அல்லது இவர் கஷ்டப்பட்டு அடிமையா இருந்து சிரமப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய வேர்வை செஞ்சு சம்பாதிச்ச சொத்துக்கள், மக்காவில பெரிய பணக்காரரா இருக்காரு, அத்தனை பணத்தை என்ன பண்ண சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அர்ப்பணிச்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காண்டி அத்தனை என்ன விட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஹிஜ்ரத் முக்கியமா, என்னோட சொத்துக்கள் முக்கியமா, என்னோட சொத்துக்களா எடுத்துக்க, என்ன ஆள ஒழுங்கா ஹிஜ்ரத் செய்ய விடு அப்படின்னு சொல்லி போனாங்க. குறைசிகள் சொத்துக்களை எடுத்து வச்சுட்டாங்க. சோழர்களே, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செஞ்சு நேர குபாவுக்கு போறாங்க. பெருமான சங்கம் தங்கியிருந்தாங்க மதீனா, குபால தங்கியிருந்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு குபாவுக்கு போறாங்க. குபாவுக்கு போன உடனே பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, சந்தோஷத்துல சொல்றாங்க, ஆஹா ரொம்ப லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க சுஹைபே, லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, மாஷா அல்லாஹ் லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. சுஹைப் ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நம்ம இருக்கிற சொத்தை போல அவன் பதிவு கொடுத்துட்டு கை வெறுங்கையுமா வந்திருக்கிறோம், நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்க, லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டீங்கறாங்க. அது நம்ம இப்பதான் வர்றோம், நம்ம குறைசிகிட்ட பேசுறது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சரி, நம்ம வரத்துக்குள்ள குறைசி அங்க இருந்து ஃபேக்ஸ் அனுப்பிட்டான், அல்ல போன் பண்ணி சொல்லிட்டாங்க வாய்ப்பு இல்ல. என்ன, நம்மளை தாண்டி யாரும் வந்திருக்க முடியாது, நம்ம தான் முதல்ல வந்திருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு எப்படி இந்த செய்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் மன் ஆலமக்க, மன் ஆலமக்க, உங்களுக்கு சொன்னது யாரு அப்படின்னு சொல்ல உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தானி ஜிப்ரீல் அல்லாம், இப்பதான் ஜிப்ரீல் என்கிட்ட வந்தாங்க, வந்து உங்களுடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டிட்டு போனாங்க. மை எபதகை மரல்லா அல்லாஹ்வுடைய திருப்புறத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்புறத்திற்காக வேண்டிய சூரத்துல் பக்கராவில 208வது ஆயத்து, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய மக்களும் நபியே மூமின்கள் சில பேர் இருக்கிறார்கள். நபி சுஹைபே, உம்முடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கணும், இப்பதான் அந்த ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாங்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஃபேக்ஸ் வர வேண்டியது இல்ல, மக்களுக்கு போன் வர வேண்டியது இல்ல, மக்களுக்கு டெலெக்ஸ் வர வேண்டியது இல்ல, ரப்புல் ஆலமீன் செய்தி அனுப்பிட்டான், அவன்கிட்ட நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் தான் இந்த ஆயத்தை இறக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவினுடைய 208வது வசனத்தை அதுல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுறாங்க. அதற்கு பிறகு மதீனாவிலேயே வசித்து வந்த அதுல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட அத்தனை போர்களிலும் ரொம்ப வீர வீரமா கலந்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா அம்பு எறிவதிலே அதுல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஃபேமஸான ஆவல் அப்படிங்கறதுனால நம்ம உஹுத் போர்ல கேள்விப்பட்டோம். பெருமானா முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த பிறகு கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணா, தோல்வியா மாத்தினாத. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹாலித் பின் வலீத் தலைமையிலையும் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலையும் வந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க, கணவாய்க்கு மேல இருந்து முஸ்லீம்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. அம்பு எஞ்சி பெரும் பங்கு எடுத்துக்கொண்ட சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நேரத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனாலே இருக்கிறாங்க. மதீனாலே இருந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுஹைப் ரலியல்லாஹு கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஒரு முறை அவங்களோட தர்பாரை கூப்பிட்டு அனுப்புறாங்க. கூப்பிட்டு அனுப்பி, சுஹைபே உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை கொஞ்சம் நீங்க திருத்திக்கீங்களேன் அப்படின்றாங்க. அப்ப சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அமீர் முஃமினின் என்ன தவறு சொல்லுங்க, என்ன தவறு தான் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப அமீர் முஃமினின் சொல்றாங்க, சகோதரர்களை பாருங்க, அந்த காலத்து ஆட்சியாளர்கள் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியாளர்கள் வெறும் ஆட்சி அதிகாரம் மட்டும் செய்யல, வெறும் தீர்ப்பாளங்கிறது சட்டம் போடுறது இது மட்டுமல்ல, மக்களுடைய ஒவ்வொரு தனி நபருடைய அஹ்லாக்குடைய விஷயத்திலும் விவாதத்தின் விஷயம் கவனம் செலுத்துறாங்க. அவங்க அதாவது ஒரு பெரிய முரப்பியா இருந்தாங்க, பெரிய ஷேகா இருந்தாங்க, மக்களை தர்பியத்து படுத்தினாங்க, அதே நேரத்தில் ஆட்சியாளராக இருந்தாங்க. அப்ப அதுல சுயப் ரதி எல்லாத்தையும் கூட சொல்றாங்க, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப அதிகமா மக்களுக்கு சாப்பாடு போடுறீங்களா, விருந்து போடுறீங்களாமே, மக்களுக்கு ரொம்ப அதிகமா விருந்து போடுறீங்களாமே, இது வந்து எனக்கு பயமா இருக்குது, எங்க அப்படி நீங்க ஓவரா விருந்து போடுறது, இஸ்ராஃப்ல கொண்டு விட்டுருமோ பயமா இருக்குது, வீண் விரயத்துல கொண்டு போய் விட்டுருமோ பயமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அதனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கங்களேன், அந்த விருந்து போறதை கொஞ்சம் குறைச்சிக்கல அப்படின்றாங்க. அப்ப சுஹைப் ரதி எல்லாம் சொல்றாங்க, அமீர் முஃமினின் அவர்களே, நீங்க வந்து அது வீண் விரை ஆயிருவோம் பயப்படுறீங்க, அது இன்ஷால்லாஹ் அந்த பையன் எனக்கு இருக்குது, ஆனா வீண் விரை ஆகாது, நான் விருந்து போடுறேங்கிறதா மக்களுக்கு தெரியுமே தவிர, அதுல நான் ஒரு பருக்கு வரை வீண் விரையும் பண்றது இல்ல, அந்த விருந்தில் என்ன பண்றதுல ஒரு பருக்கோட வீண் விரயம் பண்றதுல, அதுவும் நான் கொடுக்கக்கூடிய விருந்தில் வெறும் பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் மட்டும் புறக்கணிக்கப்படக்கூடிய அல்லாஹ் லானத் தேர்ந்தவர்கள் விருந்து அல்ல. எந்த விருந்திலே பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அந்த விருந்தை விட மோசமான விருந்து எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி விருந்து நான் கொடுக்கல, நான் என்னுடைய விருந்திலே செல்வந்தர்களையும் அழைக்கிறேன், நண்பர்களையும் அழைக்கிறேன், உறவினர்களையும் அழைக்கிறேன், ஏழை பாமரர்களையும் அழைக்கிறேன், அப்படிப்பட்ட விருந்து தான் நான் கொடுக்கிறேன். அதனால பெருமானா சொல்லலாம்னு சொன்னாங்க, நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காதவரை, உங்களை உறவினர்களுக்கு உணவு கொடுக்காதவரை நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறாங்க. அதனால நான் சொர்க்கத்துக்கு போனுங்கிற எண்ணத்துல தான் இந்த உணவு அளிக்கிறேன் தவிர, அமீர் முஃமின் அவர்களே, நான் கொஞ்சம் கூட இதுல வீண் விரையுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி சுஹைப் ரதி அல்லாஹத்தாலும் அமீர் முஃமினுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வர்றாங்க. சகோதரர்களே, சுஹைப் ரதி அல்லாஹத்தாலானதோ பிற்காலத்தில் உமர் ரதி அல்லாஹத்தாலானுக்கு எவ்வளவு நெருக்கமா எவ்வளவு மொஹப்பத்தா ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகை காண்டி உமர் ரதியல்லாஹு தொலை வச்சிருக்காங்க. இன்ஷால்லா உமர் ரதியல்லாஹு வாழ்க்கை வரலாறுல அதை நம்ம டீட்டெயிலா பாக்கலாம். உமர் ரதியல்லாஹு தொலை வச்சிருக்காங்க, தொலை வச்சிருக்கும் பொழுது அபூ லூலு என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், அவன் பேர் அபூ லூலு. இந்த அபூ லூலு என்று சொல்லக்கூடிய அந்த யூதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, முதல் சப்பல நின்றுக்கான், அதாவது உமர் ரதியல்லாஹு பின்னாடி முதல் சப்பம் நின்றுக்கிறான். உமர் ரதியல்லாஹு தக்பீர் கட்டுறான், தொழுகை காண்டு தக்பீர் கட்டி கட்டின உடனே தான் இடுப்புல வச்சிருக்கிற கத்தி எடுத்து அதாவது உமர் ரதியல்லாஹு முதல ஒரே குத்து குத்திடுறான். அதாவது உமர் ரதியல்லாஹு அப்படி ரத்த வெள்ளத்துல சாஞ்சிடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம உமர் ரதியல்லாஹு வாழ்க்கை வரலாறுல ஒற்றைப்படையான எல்லாம் ரொம்ப தெளிவா பாக்கலாம், ஏன் குத்துனா எதுக்கு குத்துனாங்கிறத. அப்ப சாஞ்ச உடனே அதாவது உமர் ரதியல்லாஹு அவத்தில கொண்டு போய் படுக்கல வைக்கிறாங்க. பின்னால உமர் ரதியல்லாஹு ரொம்ப படுக்கல இருந்து கொஞ்ச நாள் அதுவே மூத்தாயிடுறாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த இடைப்பட்ட காலத்துல அமீர் முஃமினா தொலை வைக்கிறோம், அப்ப இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய நாயிபாக, அதாவது தன்னுடைய அசிஸ்டண்டாக, அல்லது தன்னுடைய பிரதிநிதியாக யார நியமிச்சாங்க அப்படின்னு சொன்னா, சுஹைப் ரதி அல்லாஹுத்தாலா நியமிச்சாங்க. உமர் ரதி அல்லாஹு சுஹைப் ரதி அல்லாஹு நியமிச்சாங்க, நான் இல்லாத நேரத்தில் நீங்க தான் தொலை வைக்கணும், நான் உடனே நோயப்பட்டு கிடக்கும் பொழுது நீங்க தான் தொலை வைக்கணும் சொன்னது மட்டும் இல்லாம, நான் மோட்டா போன பிறகு எனக்கு ஜனாசாவும் நீங்க தான் தொலை வைக்கணும் என்று அதுல சுஹைப் ரதி அல்லாஹுத்தாலானவர்களை உமர் நியமிச்சாங்க. நியமிச்சு சொன்னாங்களா, அவர் அல்லாஹுடைய ஜீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் இழந்தவர், அவர் தன்னுடைய ஹிஜரத்துக்காக அத்தனை சொத்துக்களையும் இழந்தவர், அதனால அவருக்கு நான் இந்த கண்ணியத்தை கொடுக்கிறேன், எனக்கு அவர் தான் தொலை வைக்கணும்னு சொல்லி ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதன்படி அந்த வசியத்தின்படியே சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினதாக வரலாறு இருக்குது. அதற்கு பிறகு ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 73வது வயதில் மதினாவிலேயே அவர்களும் வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுடைய புனிதமான உடல் ஜன்னத்துல் பக்ரீல, மதினாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்ரீல அடக்கம் செய்யப்படுகிறது. இதுதான் ஹஜ்ரத் சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு வரலாறு. சகோதரர்களே, இவங்களை பத்தி அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதுக்கு பிறகுல இருந்து, அதாவது ஹிஜ்ரத்துக்கு பிறகுல இருந்து இவங்களுடைய வஃபாத் வரை உள்ள ஒரு நீண்ட வரலாறு ஹதீஸ் கிரந்தங்கள்ல காண கிடைக்கல, ஆதாரப்பூர்வமான வரலாறுகள் கிடைக்கல. ஹஜ்ரத் என்ன ஹஜ்ரத், நீங்க ஒரு மணி நேரத்தை ஓடணும், அதுக்கான ஏதாவது கதைகளை அடிச்சு விட வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி கதைகளை சொல்ல நான் தயாரா இல்லைங்க. அதனால ஆதாரப்பூர்வமான சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றதுனால சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு வரலாறு அதுக்கு மேல நமக்கு கிடைக்கல. அதனால இவ்வளவுதான் கிடைச்சு நம்மளுடைய வரலாறு. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி வரலாறு கிடைக்குது, அவங்க ரோம் நாட்டுக்கு போனது, அங்க அடிமையா இருந்தது, அங்க வாழ்ந்த இந்த வரலாறு தான் கிடைக்குது. ஆனா ஹிஜ்ரத்துக்கு பிறகு அவங்களுடைய வரலாறு, அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை மட்டும்தான் அவங்க வரலாறுல கிடைக்குது. இடைப்பட்ட காலத்தில் உள்ள அவங்களுடைய வரலாறு அதிகமா கிடைக்காதனால இதோட முடிச்சுக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதுல சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்ததை போன்று ஒரு தியாக உணர்வை நமக்கு எல்லாம் தந்தருவானாக. சொல்ல ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தீன் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஈமான் இருக்கு பாருங்க. உலகத்துல அல்லாஹ் கொடுத்த எல்லா செல்வத்தை விட, எல்லா நியமத்தை விட இதை விட பெரிய செல்வம் எதுவும் கிடையாது. ஈமானுடைய செல்வத்தை விட பெரிய செல்வம் கிடையாது. அப்ப அந்த செல்வத்திற்காக வேண்டி, அந்த நியமத்துக்காக வேண்டி அவர்கள் தாங்கள் வாழ்க்கை முழுவதும் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களும் இழக்க தயாரானார்கள். எதற்காக வேண்டி, அது யார் கொடுத்தாங்க, தர்மம் மனல சதகா பண்ணல, தர்மம் பண்ணல. என்ன யூதர்கள் குறைசிகள் கொடுத்தாங்க, காசுகள் கொடுத்தாங்க, நீ எடுத்துக்கப்பா எல்லாத்தையும், என்னுடைய ஹிஜ்ரத்தை தடுக்காத என்று அவர்கள் செய்த தியாகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த தியாகம் அல்லாஹ்ட்ட எந்த அளவுக்கு மக்பூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தியாகத்தை பார்த்து அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டான் அப்படின்னு சொன்னா, கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்களும் அவருடைய தியாகத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், குர்ஆன்லயே சொல்லிட்டான், குரானிலே சொல்லிட்டான். குரானை ஓதக்கூடிய ஒவ்வொரு மூமினும், சியாமத்தினால் வரக்கூடிய ஒவ்வொரு மூமினும் அவங்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் அதுல சொல்லிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நாம் நினைவில் நிறுத்தி அதிலிருந்து படிப்பினை பெற்று எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் குரானில் அந்த ஆயத்தை இறக்கினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று அது போன்ற தியாக சீலர்களாக ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.